courage to combat the problems and succeed are the unique qualities of the youth. As a youth of my nation, I will work with courage to achieve success in all the missions. தலை படுத்துக்கடா. ஓ படுத்துக்கா, நான் கூட காலேஜ் நினைச்சு பயந்துட்டேன் மச்சான். ஏய் டைம் ஆச்சு, சீக்கிரம் போடா. அச்சே உள்ள போய் வாச்சாது. சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம், தடைகள் வென்றவர் யார் சாமானி என் எல்லோரும். இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம், துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும். அடங்கல் கற்றதால் விழ விழ நான் எழுவேன், முதுகெலும்பு சீரைந்து. My game is beyond pain. You want to be the best, look inside, manifest. தொடுவோம் சிகரம், மறுகணம் நம்மை போற்றுமாடா. யோ ட்ரிபிள் சார, எப்படா சமாளிக்கிறது? நீ தானே வண்டி ஓட்டுன, பொறுமையா போசனை கேட்டியா? டேய் சி, ஃபர்ஸ்ட் தூக்கு வந்து. சுச்சோ, யோ சாரி பாஸ். சாரி பாஸ், என் மேல தான் தப்பு. அவங்க மேல தப்பாண்டா? ஓ இட்ஸ் ஓகே பாஸ். டேய் என்னன் பண்றா? என்னாச்சு மா? ஹலோ, நான் பாத்துக்கிறேன் பாஸ். கையில அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இங்க வாமா. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியும் வேணான்னு போறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான், நமக்கு ஒரு தங்கச்சி இருந்து இதை மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா நம்மளும் கொஞ்சம் யோசிப்போம். இப்படி யோசிக்க வச்சது சைல்டு அபியூஸ், உமன் ரேப் இதெல்லாம் பண்ணுறவங்க தான். இப்பெல்லாம் யாரை நம்புறது அப்படின்னு டைலாக் பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ரேபிஸ் இந்த சொசைட்டிலே இல்லைனா தான் மனிதநேயம் இருக்கும். ரெஸ்பெக்ட் உமன், பீயிங் எ ஹூமன்.